என்னென்ன விஷயங்கள் சொல்லணுமோ அதுல மூணு உபநிஷத்துக்கள் மூணு உபநிஷத்துக்கள்ல சொல்லப்பட்ட தான வித்தியை ஒரே வித்தியை தான். அதுல அந்த கல்யாண குணங்களை அப்படியே அனுசந்தானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்ட. அதனால சத்தியானத்துவம் சத்தியங்கல்பத்துவம் அது மாதிரி பசுத்வாதிகள் எல்லாமே உபசம்ஹரிக்கப்படணும் அப்படின்னு நியமமா மூணு உபநிடத்தில் சொல்லப்பட்டு தயாரித்த நியமமா எல்லாத்தையும் உபசம்ஹாரம் பண்ணணும். மூணு தகர வித்தியிலையும் அங்கங்க சொன்ன கல்யாண குணங்களை ரகாபுசம்ஹாரம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணி சாதிக்கப்பட்டுட்டாங்க. உடனே அப்ப ஒரு கேள்வி வந்துடுறது, அப்படியான உத்தியான வித்தியும் வித்தியா இருக்கு. இந்த உத்தியான வித்திய நிறைய இடத்துல படிக்கப்பட்டிருக்கு. அந்த உத்தியான உபாசனம்ன்றது மைய உபாசனம் கிடையாது, ஒன்னு ரெண்டு மூணு நாள் இல்லை. மைய உபாசனங்கள் உத்தியான உபாசனங்கள், அதாவது சாந்தோத்தியோகத்துல முதல் பிரபாடகத்திலேயே 13 வாட்டி வரதான் ஞாபகம் இல்லையா எனக்கு, எப்பயோ பார்த்துருக்கேன். அதனால இது இந்த 13 வாட்டி படிக்கப்பட்டிருக்கோம். அதெல்லாம் எல்லா இடத்துலையும் எல்லா கர்மாக்குள்ளையும் நியமையான உபசமரிக்க பண்ணணுமா அது புரிஞ்சுக்கோங்க. அதாவது நிறைய கர்மாங்கமா இருக்குது. சில இடத்துல முக்கிய திருப்தியானது கர்மாவுக்கு அங்கமா இருக்கு, கர்மாவுக்கு அங்கமா சொல்லப்பட்டிருக்கு. அதனால இந்த உத்தியோக உத்தியெல்லாம் எல்லா கர்மாக்கள்லையும் நியமையான உத்தியோக வித்தியன்றது பிரம்ம வித்தியை கிடையாது, அங்க வித்தியைகள்ல பிரதானமா இருக்கும். அந்த வித்திய நியமையான எல்லா வித்தியிலையும் எல்லா கர்மாக்கள்லையும் அனுசந்தானம் பண்ணணுமா, அனுசந்தானம் பண்ணணும்னு பூர்பக்ஷி நியமையான பண்ணணும். அப்படி பண்ணினா என்ன ஒண்ணாக்கா அப்ப பிரம்ம வித்தியெல்லாம் கூட பண்ணணும்னு அவங்க கவலை பண்ண முடிச்சிருவோம். பிரம்ம வித்தியில கூட இன்னும் நியமையான பிரம்ம வித்தியில கூட கர்மாக்களுக்கு அப்ப என்ன ஆகும், பூர்வகாண்டத்தில் சொல்லப்பட்ட கர்மாக்கள் அதுதான் பிரதானம். உத்தரகாண்டத்தில் சொல்லப்பட்ட உபாசனங்கள்லாம் அங்கங்களாகிடும். அப்ப பிரம்ம வித்திய கூட மோட்சத்தை கொடுக்காது, சொர்க்காதி பலனை கொடுக்கறதுக்கு இது உபயோகப்படும் அப்படின்ற மாதிரி அவாசகர்கள் யாருன்னுக்கா பூர்பக்ஷிகள். அதனால அவன் ஆட்சேபிச்சான், எப்படியானால் சாந்தோஷத்திலேயோ வாஜத்தன இடத்திலேயோ அல்லது கைத்தரியத்திலேயோ சொல்லப்பட்ட நகர வித்தியில சத்தியகாமத்தம் சத்தியங்கல்பம் திருக்கல்யாண குணங்களை எல்லா இடத்துலையும் நினைவேன உபகமரிக்கணும், உபசம்ஹாரம் பண்ணணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்களோ. அந்த மாதிரி மத்திய கருத்திய கூட எல்லா இடத்துலயும் உபசம்ஹாரம் பண்ணணும் அப்படி சொன்னாக்கா பிரம்மாச்சிய கூட பண்ணிடணும். அப்ப வித்தியைகள் தான் கர்மாவுக்கு அங்கமா இருக்கு, கர்மாவுக்கு தான் அங்கமா இருக்கு வித்தியைகள், வித்தியைகளுக்கு கர்மா அங்கம் இல்லை அப்படின்னு இதுல ஆரம்பிச்சு அவர் கொண்டதே படைப்பான். இது பூர்வபக்ஷியினுடைய யுக்தி, இது பூர்வபக்ஷியினுடைய யுக்தி. அதனால அப்படிதான் இருக்கட்டமே அப்படின்னு ஆட்சேபிக்கிறான். அந்த சந்தேகம் வந்ததுனால இந்த அறிவிலும் இப்போ சில பொருள் மீமாம்சா விஷயங்களை தெரிஞ்சுட்டு அதன் பிறகு இந்த அதிகாரத்துக்குள்ள போலாம். அது தெரிஞ்சுட்டாதான் இது புரியும். பொருள் மீமாம்சா என்ன பண்றாங்கன்னா ரெண்டு விஷயத்த உட்கார் கிறிஸ்தவர்த்தம் புருஷார்த்தம் அப்படின்னு ரெண்டு உட்கார் கிறிஸ்தவர்த்தம் என்ன அர்த்தம், புருஷார்த்தம் அர்த்தம். கிறிஸ்து யாகம் பண்ணணும், யாகம் பண்றதுக்கு இது இல்லாமல் யாகம் பண்ண முடியாது, இது இல்லாமல் யாகமே பண்ண முடியாது அப்படின்னு எது இருக்குதோ அது கிறிஸ்தவர்த்தம் பேர். அதாவது பிரயாஜாதி அங்கங்கள் இல்ல தயிர் இருக்கு, பயிரை கொண்டு அல்லது பாலை கொண்டு அக்னிஹோத்திரமும் பண்ணணும் அப்படின்னு. இப்ப இந்த தயிர் இல்லைன்னாக்கா அக்னிஹோத்திர ஹோமம் ஏன் பண்ண முடியாது, பால் இல்லைன்னா அக்னிஹோத்திரம் ஹோமம் பண்ண முடியாது. இந்த தயிரோட பலன் என்ன, அக்னிஹோத்திர ஹோமத்தை முடிச்சு வைக்கும். புரோடாசோட பலன் என்ன, ஆக்னேயத்தை முடிச்சு வைக்கும். சோமனத்தா சோம பவனம், அது சோம பவனம் இருக்க சோமனத்தா சோமரசம், அதனோட பலன் என்ன அப்படின்னாக்கா ஜோதி சோமயாகம் சோமயாகம், அது சோமயாகத்தை முடிச்சு வைக்கும். அதுக்கு பலன் கிடையாது, தனக்கு ஒண்ணுமே பலன் இருக்காது, இந்த அங்கங்களுக்கு எந்த பலனுமே இருக்காது, அங்கங்களுக்கு எந்த பலனும் இருக்காது. ஆனா யாகத்தை வந்து பூர்த்தி பண்ணி வச்சிடும், எது இல்லைன்னு யாகமே பூர்த்தி ஆகாதோ அதுக்கு பேர் கிறிஸ்தான் பேர். புருஷார்த்தம் அப்படின்னு நிறுத்தம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சொர்க்கம் வேணும், சொர்க்கம் வேணும்னாக்கா யாகத்தை பண்ணு, சொர்க்கம் வேணும்னாக்கா யாகத்தை பண்ணணும், அப்படி யாகத்தை பண்ணணும்னாக்கா சொர்க்கம் கிடைக்கும். அப்போ யாகங்கிற ஒரு புருஷார்த்தம் பலன், அந்த பலனை குறித்து இது சொல்றது, பலனை குறித்து இந்த யாகமானது சாதனமா இருக்கு, அதனால இது புருஷார்த்தம் புரிஞ்சுக்கோங்க. கிறிஸ்தவத்தன்மை இப்படி, புருஷார்த்தம் அப்படி, கிறிஸ்தவத்தன்மை யாகத்தை வந்து பூர்த்தி பண்ணி வைக்கும், அதுதான் பலன். நமக்கு எதுவும் பலன் கிடையாது, யாகத்தை பூர்த்தி பண்ணி வைக்கும், அது கிறிஸ்தவம். பலத்தை கொடுக்கிறது எது அப்படின்னா அது புருஷார்த்தம். இது சாதாரணமான உதாரணம். அப்ப இன்னும் நடக்கு சமசம்னு ஒரு பாத்திரம், மரத்தாலான பாத்திரம், சமச பாத்திரம், அந்த சமசங்கிற மரத்தாலான பாத்திரம் இருக்கு பாருங்க, அந்த பாத்திரத்தை என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஜலம், அந்த பாத்திரத்தை ஜலம் நம்ம எடுத்து வச்சுக்கணும், ஜலத்தை எடுத்துட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொருத்தர் கொண்டு போய் வைக்கணும். பிரணயனம்னு பேர் இருக்கு, சமசேன ஆப்பக சமசேன அபஸ்பிரணையே, சமசேன அபஹ பிரணையே, சமச பாத்திரத்தினால அபஹ ஜலங்களை பிரணையே இங்கேன்னு கொண்டு போய் அங்கே வைக்கணும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல கொண்டு போய் வைக்கணும். இது வந்து ஜோதிச்சோம் யாரத்தான் வரும், இது சமசேன அபஸ்பிரணையே அப்படின்னு பேர் இருக்கு. அப்படி வச்சா என்ன அர்த்தம், அது அங்கம், ஒரு யாகத்துக்கு எத்தனையோ அங்கங்கள் இருக்கா மாதிரி இது ஒரு அங்கம், இந்த அங்கம் என்ன பண்ணும், அந்த யாகத்தை பூர்த்தி பண்ணி வைக்கும். இதுக்கு கிறிஸ்தவர்த்தம் ஏற்கனவே உதாரணம் சொன்ன மாதிரி கதி பயக ஆக்னேயம் சொன்னோம், அது மாதிரி சமச பாத்திரத்தினால ஜலத்தை கொண்டு ஒரு இடத்துல இன்னொருத்தரத்தை கொண்டு போய் சொன்னாக்கா அதுக்கு பேரு கிறிஸ்தவர்த்தம் அப்படின்னு பேரு. அப்புறம் கோதவோன பசுராமஸ்தியப்பனையே அப்படின்ட்டு ஒருத்தனுக்கு கால்நடைகள்லாம் பிரச்சிருக்கு, நிறைய பசுமாடு வேணும், நிறைய வெள்ளாடெல்லாம் வேணும், அந்த வெள்ளாடெல்லாம் வந்து யாகம் பண்ணலாம். பசுமாடு எல்லாம் இருந்ததுனாக்கா பசு பால் கலந்து அதை வச்சு யாகம் ஹோமம் எல்லாம் பண்ணலாம், அதனால உடனே நிறைய கால்நடை வேணும்னு ஆசைப்படலாம். இந்த பசு வேணும் இது வேணும்னு கேட்டாக்க என்ன அர்த்தம், அவன் யாகம் பண்றதுக்கு ஆசைப்படலாம், காரணவோ பாலகம் தான் பாத்திரத்துக்கு இல்ல, இந்த வேணும் சொல்ற இந்த மாதிரி யாகங்கள் இருக்க அங்கங்கள் தான் வந்து பாருங்க, இதெல்லாம் எடுக்கு அப்படின்னாக்கா வசந்த காரிய யாகம், அந்த யாகம் பண்றதுக்கு தான் எல்லாம் பகவத்கீதையெல்லாம் சொல்றேன் பகவான் எது சிஷ்டாசினஸ்தம் தகா அப்படின்லாம் மூணாவது அத்தியாயத்தில் பார்க்கிறார். யாகத்துல ஒத்த யாகம் பண்ணா ஒரு ஐஸ்வர்யம் வருது, அந்த ஐஸ்வர்யம் வந்து நினைச்சுக்கோங்க தேவதைய ஐஸ்வர்யத்தை கொடுத்துட்டு உடனே அந்த ஐஸ்வர்யம் எதுதான் கொடுத்துரு, அந்த ஐஸ்வர்யத்தை வச்சுட்டு நான் சுகபோகமா இருக்க போறேன் அப்படின்னு நிற்க கூடாது, அப்படின்னு நிற்க கூடாது. அது எதுக்கு கொடுத்து தெரியும், அங்க பாஷ்யம் கீதா பாஷ்யம், எது நமக்கு கிடைக்கிறதோ இந்த ஐஸ்வர்யம்னா மேல மேல யாகம் பண்ணுறதுக்கு நம்ம மேல மேல யாகம் பண்றதுக்கு அது உபயோகமாக இருக்கும். அப்படிதான் பண்ணிக்கணும். அதனால என்ன ஆயிடுச்சு, ஒருத்தனுக்கு சுமையாகவும் பண்ணணும். சுமையாகவும் பண்ணணும்னாக்கா சமக்கம்னு ஒரு பாத்திரம், அதுல ஜலத்தை போய் உடனே இன்னும் ஒருத்தர் வச்சான். அப்படி பண்ணினான்னாக்கா அது இது கிறிஸ்தவம். ஏன் யாகத்தை பூஜை பண்ணியாச்சு, யாகத்தினுடைய அங்கம், யாகத்தை பூஜை பண்ணி வைக்கிறது அது கிறிஸ்தவம்னு பேர் இருக்கு. ஆனா இன்னொருத்த என்ன பண்றா, கோதோகன உபயோகாமஸ்து பணையே, கோதோகனம் ஒரு பாத்திரம். என்ன அர்த்தம்னா, இந்த பால் கரப்பா பாருங்க, நம்ம ஒரு கிராமங்கள்லாம் பார்த்தா தெரியும். இப்பெல்லாம் யோசல பாத்திரத்துல பெரிய பித்தாசம் இருக்கா, நீட்டா இருக்கும். அந்த காலத்துலாம் பார்த்தா பித்தளை பாத்திரத்தில் இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும் அந்த பித்தளை பாத்திரம். நல்லா நிறைய பார்த்துருக்கேன் அந்த பித்தளை பாத்திரத்துல என்ன பழம்பெல்லாம் கிளச்சி அதே ஜொலிக்கும் சொல்ற மாதிரி. அதுல என்ன பால கரப்பா, இதுக்குதே கோதோகனம் பேர். ஆனா யாகத்துல பால கொண்டு இருக்க மாட்டோம். அந்த அதுக்கு போதவனம்னா ஒரு காமிச்ச பாத்திரம், பித்தளை பாத்திரம், அதுக்கு போதவனம் பேர். போகணும்னால கிடக்கிறது. அந்த பாத்திரத்துல ஜலத்தை கொண்டு போய் வைக்கணும். முதல்ல என்ன சொன்னோம், யாகத்தை பூர்த்தி பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு அங்கம் இருக்கு. அந்த அங்கமானது இங்கேருந்து சமத பாத்திரம், அதை ஜலத்தை கொண்டு போய் வச்சோம்னாக்கா யாகத்தை பூர்த்தி பண்ணி வச்சுக்கோம், அது கிறிஸ்தவம். ஆனா இந்த பித்தளை பாத்திரம் இருக்கு பாருங்க, இதோ ஜலத்தை கொண்டு போய் வைக்கணும். அப்படி வச்சா என்ன பிரயோஜனம் அப்படின்னாக்கா, பசுகணவன் யாருக்கு கால்நடைகள்லாம் வேணுமோ அவன் என்ன பண்ணுவான், அது அந்த பசுதான் பசு பழங்கள்லாம் இருக்கு பாருங்க, அதை அடையணும்னாக்கா இந்த பித்தளை பாத்திரம், போதவனம் சொல்லக்கூடிய பித்தளை பாத்திரம், அந்த பித்தளை பாத்திரத்தை ஜலத்தை கொண்டு போய் வைக்கணும். இதனால என்ன கிடைச்சதுன்னாக்கா பலன் கிடைக்கிறது, பலன் கிடைக்கிறது. பலன் என்ன என்ன பலன் அப்படின்னாக்க பசுநோக்கு பலன் கிடைக்கும். அதனால இது புருஷார்த்தம். புருஷார்த்தம்னா நம்ம பலன் இருக்கும், நம்ம ஆசைப்படுறத அதை சூட்டி கண்டு வைக்கிறதுனால அது புருஷார்த்தம் பேர். அதே இந்த நாலாம் அத்தியாயத்துல நியமம் செய்யற சாத்திக்கலாம், நியமம் செய்யற 12 அத்தியாயம், அதுல 4 அத்தியாயத்துல இந்த விஷயத்தை அழகா சேர்த்து. இப்போ இது நாளை என்ன தெரியுது, ஒரே யாகம், ஜலத்தை கொண்டு போய் வைக்கலாம், இங்கேருந்து இன்னொரு ஜலம் கொண்டு போய் வைக்கலாம். ஆனால் சமச பாத்திரம் ஒரு பாத்திரம், அதில் கொண்டு போய் வைக்க அதுக்கு பேரு கிறிஸ்தவம் பேரு. அதே காமிச்ச பாத்திரம், பித்தளை பாத்திரம், கோதவனம் பேர். அந்த பாத்திரத்தை ஜலத்தை கொண்டு போய் வைக்கலாம்னாக்க அது புருஷார்த்தம் பேர். ஒரே ஜலம் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல வைக்க காரியம், ஒரே காரியம். ஆனா இது என்ன சுவாரஸ்யம்னாக்கா, இதுதான் சுவாரஸ்யம், இந்த பாத்திர விசேஷம் மாறிடுறது, பாத்திரம் ஒண்டி மாறிப்பேர். மாறி போனதுனால சமச பாத்திரம் வந்தா கிறிஸ்தவம், அதாவது கிறிஸ்துவை பூர்த்தி பண்ணி வைக்கும். கிறிஸ்தவம் கிறிஸ்துவ கோசரம் இருக்கிறது, கிறிஸ்துவன் யாகம், கிரியை கர்மாவை பூர்த்தி பண்ணி வைக்கும். புருஷார்த்தம்னாக்கா பலத்தை நமக்கு வாங்கி கொடுக்கும். நிறைய இந்த மாதிரி உதாரணம் இருக்கு, குணகாம அதிகாரம் வந்து ஒரு அதிகாரம் பண்றாரு, அதெல்லாம் வைக்க கொடுக்காரு, இங்க அதுவும் உண்டு. பெயரை கொண்டு ஹோமம் பண்ணா அப்போ அவனுக்கு சங்கல்பம் என்ன, சொர்க்கார்த்தம் அக்னிஹோத்திரம் ஹோமம் பண்றேன், அந்த பெயரை கொண்டு ஹோமத்தை பண்ணாக்கா எனக்கு சொர்க்கம் கிடைக்கும். அதே இன்னொன்று என்ன பண்றான், தயிரை கொண்டு சங்கல்பம் வேற, எனக்கு நல்லா இந்திரியங்கள்லாம் நல்லா பத்தினா இந்திரியாச்சு இல்லையா, எனது தயிர்னால கொண்டு நான் வந்து ஹோமத்தை ஆசிரியத்து நான் பண்றேன். ஹோமம் பண்ணல, ஒரு ஹோமமானது ஆலம்பணம் பிடித்த உடம்பு, ஆனா தயிர் கொண்டு ஹோமம் பண்ணுறேன். அது பண்ணினேன்னாக்கா அப்ப எனக்கு இந்திரியங்கள் வரும், இதெல்லாம் புருஷார்த்தம். இதுவரையும் பண்ணிக்குவாங்க, கிறிஸ்தவம் புருஷார்த்தம், யாகத்தை பூர்த்தி பண்ணி வைக்கிறது கிறிஸ்தவம். அதே நமக்கு பலனை கொடுக்கறதுக்கு உபயோகப்படுற அங்கம் புருஷார்த்தம். அப்படின்னு சொல்லியிருக்க. இது பரியந்தான் ஓரளவு புரிஞ்சிருக்கும் தோன்றது. அதன் பேர்ல வேதாந்தத்தில் வாங்கும். இப்போ உபாசனம் இருக்கு. என்ன உபாசனம்? உத்தீத உபாசனம். இந்த உத்தீத உபாசனம்ன்றது இந்த கிரியா இருக்கு பாருங்க, கர்மா. கர்மாவுக்கு அங்கமாகப்பாரு, கர்மாவுக்கு அங்கம் அங்கமாகப்பாரு. அந்த கர்மாவுக்கு அங்கமாக கொஞ்சம் அதனால அதுக்கு அது அந்த கர்மாவுக்கு அங்கமாக இருக்கக்கூடிய மத்திய கட்சியை கிருத்தார்த்தமா அல்லது புருஷார்த்தமான கேள்வி இருக்கு. இப்ப பார்ப்போம் கிருத்தார்த்தம்னா நினைப்போம் நியமேன யாகத்துக்கு கர்மாவுக்கு அங்கமாக இருக்கும் அப்படின்றது கிருத்தார்த்தம். அதனால மத்திய கட்சிய நியமேன அங்கமா இருக்கும் சூரபட்சி சொல்றான். அதுல பலன் இருக்கு அப்படின்னாக்கா அதெல்லாம் அர்த்தவாதம், பலன்லாம் அர்த்தவாதம். குழந்தை வந்து நம்ம சௌமிய அதிகாரத்திலே பார்த்திருக்கோம், ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தை வந்து பால் சாப்பிட மாட்டேன் படுத்திருக்கு. பால் சாப்பிட மாட்டேன்னு படுத்துச்சு இது பண்ண பால் சாப்பிட்டா உனக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும். குழந்தை கேட்டது எனக்கு திறமை இன்னும் வருமா, எனக்கு இது வருமா அது வருமானு கேட்டது. உடனே அம்மா என்ன பண்ற பால் ஊற்றுவோம், உனக்கு இது பார்த்தா உனக்கு தலைவரம்னா வளரும், கேசனம்னா வளரும், அது வரும் இது வரும் சொல்ற. உடனே குழந்தை நம்புறது, நம்பி சாப்பிடுறது. இப்ப என்ன இதெல்லாம் ஏமாத்திர வாக்கியம் இல்லை, ஏமாத்திர வாக்கியம் சொல்லக்கூடாது, அர்த்தவாத வாக்கியம். ஒரு குழந்தைய உற்சாகப்படுத்தணும் சாப்பிடுறது. ஏதோ ஆயிரம் போய் சொல்லியா ஒரு கல்யாணம் பண்ணுங்க, இன்னொரு நல்ல விசேஷம் அதுக்கு போய் சொன்னா கூட தப்பு இல்லை, தப்பு இல்லை. இல்ல எங்க எங்க வேணும் செய்யலாம், இல்ல பாரிஸ்ல வேணும் செய்யலாம். பாரிஸ்ல என்ன பிரான்ஸ் தலைநகரம்னா சென்னையில் இருக்கிற பாரிஸ் ஒரு இடம், அங்க வேணும் சொல்லிட்டான். பாரிஸ் வந்து என்ன பண்ண பாரிஸ் சொல்லிருக்கான், அதுக்கு அர்த்தவாதம். போய் சொன்னா கூட கொஞ்சம் வந்து கேட்கணும். அது மாதிரி பலன் எல்லாம் பல சொல்லி இருக்க பாருங்க, அதெல்லாம் அர்த்தவாதம் சொல்லிடும். குழந்தைக்கு ஏமாத்தல, குழந்தைக்கு நமக்கு சாப்பிடணும், குழந்தை எப்படியாவது சாப்பிட்டா போறோம் அப்படின்னு நமக்கு தோணும். அதனால நம்ம என்ன சொல்றோம், நம்ம வந்து குழந்தைக்கு எல்லாத்தையும் சாப்பிட்டுருக்கோம், அதுக்கு போய் சொல்றோம் இந்த பலன் கிடைக்கும் அந்த பலன் கிடைக்கும், இதெல்லாம் அர்த்தவாதம். அதே மாதிரி இந்த மாதிரி சில வாக்கியங்கள் இருக்கு, வேத வாக்கியங்கள். அந்த வாக்கியத்துல சில விஷயங்கள் இருக்கு. அது என்னன்னாக்க சொன்னா புரியும், எஸ் பர்ணமயி ஜுஹு பவதி சக வந்து பாபஸ்லோகம் சொன்னி அப்படின்னா வாக்கியம். என்ன அர்த்தம், எவனுக்கு எஸ்ய எவனுக்கு பர்ணமை பலாச மரணத்துக்கு பறந்தோம், எத்தனையோ மரங்கள் இருக்கு அதுல பலாச மரணம் ஒரு மரம். எவனுக்கு பலாச மரத்தாலான பலாச மரத்தாலான பாத்திரம் ஜுஹு பாத்திரம், ஜுஹு பாத்திரம், ஜுஹுன்னு நிறுத்தம் ஹோம சாதனம், நீட்டா மரம் இருக்கும் நீங்களா கொஞ்சம் பார்த்துட்டீங்க. அவருக்கு எல்லாம் அந்த இது பண்ணுவா பைத்திரோத்தம் கோயில்ல அது மாதிரி சந்தோஷம் பண்ணுவா. அதுக்கு இவ்வளவு பாத்திரம் எல்லாம் வச்சிருப்பா, மனுத்தான ஒரு பாத்திரம், அது என்ன நெய்யெல்லாம் எடுத்து எடுத்து ஹோமம் பண்ணுவா. இதுக்கெல்லாம் ஜுஹு பாத்திரம், சுருவா பாத்திரம், திருப்பு பாத்திரம் அப்படின்னா பேர். இங்க வாக்கியம் என்ன சொல்றது, எவனவனுக்கு ஜுஹு பாத்திரம் பலாசமனத்தாலானதாகிதோ எஸ்ய பன்னமையை ஜுஹூஹு பவதி, அவனுக்கு சக ந பாபஸ்லோகம் சொன்னாசி. பாபஸ்லோகம் இருக்கும் நிந்தாவசனம், அவன் யாருமே செய்ய மாட்டார், அவன் ரசவு ரசவு வார்த்தைகளை கேட்க மாட்டான். பாபஸ்லோகம் ந சொன்னாசி, அவன் ரசவு வார்த்தைகளை கேட்கவே மாட்டான் அப்படின்னு இருக்கு. நீங்க வந்து பாப வார்த்தையே கேட்க மாட்டான்னு சொல்லுவோம், அவன் ஜுகம் பாதனம் பண்ணி இருப்பான், அதை வச்சு பண்ணிச்ச எவ்வளோ யாழ்த்து வந்திருப்பான். அயோத்தியன் இவன் பணம் வச்சு சம்பாதிச்சான் பாரு, நிறையா வச்சுட்டு போவான். லோகத்துல உண்டு நாலு பேர் நல்லதையும் சொல்றதுக்கு நாலு பேர் வருவார், கெடுதல் சொல்றதுக்கு நாலு பேர் வருவார். அந்த மாதிரிலாம் இருக்கா. இப்போ கசவு வார்த்தையே கேட்க மாட்டான்னு சொல்றான், ஆனாலும் கேட்டுதான் இருக்கான் லோகத்துல இருக்கே. நம்மளை யாரா இருந்தா வயிறாலோ அப்பப்பதான் நமது பாவங்கள் எல்லாம் போகும், நமக்கு நல்ல புத்தி வரும். சனிஷ்ட அபிஜான அதிகாரத்துல அதனால சாய்க்கிற சுவாமி, நம்ம பாவங்கள் எல்லாம் போகும், புண்ணியம் எல்லாம் சேரும். அதெல்லாம் சத்திருக்க சத்தியமான சேர்ப்பாபம் சுதந்திரப்படுகிறது. அதனால நீங்க எல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சதுதான், யார் எடுத்தாலும் சரி திருச்சமதமா கேட்டுக்கோங்க, கையபோமே கேட்டுக்கோங்க. அதுவே எனக்கு வெய்யவே அது எனக்கு ஆசீர்வாதம் சொல்றா பாருங்க, நீ வெய்யவே அது எனக்கு அனுப்புகிறான் அப்படின்னு சொல்ற. அப்படின்னு என்ன இருக்கும், அவரை வெய்ய வெய்ய நமக்கு புண்ணியம் ஆகுது, அதுதான் அனுப்புகிறோம். பாவம் நம்ம பார்த்துட்டு வாங்கிட்டு போறேன், அவளை பார்த்து கருணையோட இருக்கணும். கேள்வி கேட்கிற சனிஷ்ட அபிஜான அதிகாரத்தில் யாராவது அவளை வச்சாங்க, அவகிட்ட கருணையோட இருக்கணும், கிருதஜதையோட இருக்கணும். ஆஹா என்ன வெய்யலான என் உடம்பு தான் வெய்யலாம் அப்படின்னு நினச்சுக்கணும். அந்த மாதிரிதான் அங்க சாய்க்கிற சுவாமி சனிஷ்ட அபிஜான அதிகாரத்தில் ரொம்ப அழகாக சாய்ச்சிருக்கேன். ஆகையினால இந்த மாதிரி ஜுஹு பாத்தம் யாருக்கு இருக்கோ அவனுக்கு அவனுக்கு கெட்ட நிந்தா வார்த்தைகள் வெய்ய ரசோகள் எல்லாம் கேட்க மாட்டான் அப்படின்னு அங்க வாக்கி இருக்கு. அதனால இவன் கேட்கவே மாட்டான், கேட்காமல இருப்பான்னா வெய்யத்துக்கு குறைஞ்ச பட்சம் ஒரு கிருஹிணியாக தெய்வாள் இல்லையோ, சண்டை வந்தனா ஆண்டையா தெய்வா புள்ள தெய்வம் புள்ள தெய்வம் எங்க அப்பாவுக்கு ஒன்னதுக்கும் ஒருபடியாது எங்கப்பா அப்படின்னு யாராவது தெய்வா ஏதோ காரணம் இல்லாம தெய்வா லோகத்துல உள்ளது. நான் பரியாசம் சொல்லல, நிஜமாவே இருக்கு. அதனால அதெல்லாம் என்ன அர்த்தம், அர்த்தவாத வாக்கியம், அர்த்தவாத வாக்கியம். ஆகவே இந்த இதெல்லாம் கர்மாவுக்கு அங்கம் தான் இருக்கேன். ஒரு வித்தியை எதையில வித்தியா கருவத்தி நீ சத்தையா உணர்கிறா சதையில வீரியவத்தரம் பகுதி அப்படின்னு. வீரியவத்தரம் வந்து என்ன அர்த்தம், ரொம்ப வீரிய அதாவது சக்தியோட இருக்கும் அந்த கர்மா பலமா இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த ஒரு தடை கூட இந்த மாதிரி கர்மாவுக்கு வராது. இவன் கர்மாவை அனுப்பிச்சான்னாக்கா இந்த வித்தியை கொண்டு பண்ணினான்னாக்கா ஒரு தடை கூட வராது, பிரதிபந்தகமே வராதுன்னு அர்த்தம். பிரதிபந்தகமே வராம அவ்வளவு நல்லா அந்த கர்மாவை வந்து இருக்கும் ஆக்கிறது. எதையில வித்தியா கருவத்தி தடையில வீரியவத்தரம் பலத்தி பார்த்து வீரியவத்தரம்ன்றது பலம் அப்படின்னு புரிஞ்சு சொல்றான். இவரே கரோதி அப்படின்றது அது விரிவாக்கியமா, அது விரிவாக்கியம் இல்ல, விரிவாக்கியம் இல்ல. கரோதின்னு என்ன அர்த்தம், பிரசன்ஸ் நிகழ்காலம் வர்த்தமான காலம். அதே அவன் என்ன இருக்கான் அப்படின்னு என்ன அர்த்தம், அதுல அதுல அபூர்வ விஷயங்கள் எதுவும் இல்லை. நெல்லு செய் அப்படின்னு சொன்னாத்தான் விரிவாக்கியம், அந்த மாதிரி இல்லை. வெறும தவதி கரோதி அப்படிதான் இருக்கு. இதேவ வித்தியா கரோதி சதேவ வீரியவத்தரம் தவதி அப்படின்னு இருக்கு. அதனால இந்த மாதிரி வாக்கியங்கள்ல சொல்லப்பட்டதெல்லாம் பலமே கிடையாது, கேவலம் அர்த்தவாத வாக்கியம். அர்த்தவாத வாக்கியம் என்ன அர்த்தம், நம்மள பிரவோசிக்கிறது, பிரேரிப்பிக்கிறது, நமக்கு உற்சாகத்தை ஒன்று பண்றது, அதுக்கொன்றும் சொல்றது அர்த்தவாத வாக்கியம். அதனால இவைகள்னா கர்மாவுக்கு அங்க பார்த்தாரு. அதனால இது வெறும் தோற்றம் தான். ஆகவே உத்திய திருப்தின்றது பலத்தை கொடுத்தாரு, பலத்தை கொடுத்தா புருஷார்த்தம் சொல்லுது, நமக்கு பிரதிபந்தகம் தடையெல்லாம் நிறுத்தி பண்ணிடுறது அப்படின்னு பலன் இருக்கேன்னாக்கா அதெல்லாம் பர்ணமயி வராத லட்சத்தாலும் துகு பாத்திரத்தை வச்சிருந்தாங்கனாக்கா அவனுக்கு வசதியே வராது, வசதியை கேட்க மாட்டான் அப்படின்லாம் சொல்றதுக்கு கொஞ்சம் அது அர்த்தவாதம் தான். அர்த்தவாதம் ஏன்னாக்கா அங்கத்துக்கெல்லாம் பணம் கிடையாது, தியாகத்தை பொறுத்து பண்ணிருக்க கஷ்டம் தான். இப்ப உத்திய நிறுத்தியில நீதிவர்த்தரத்துவம் தடை நிறுத்தி பிரதிபந்தகம்லாம் வராது அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க, அந்த பிரதிபந்தகம் வராதுன்றது பவனா போயிடும், பவனா போயிடுது புருஷாசனம் போயிடும். அப்போ உத்திய நிறுத்தின்றது நியமையான அங்கமா இருக்காது, நியமையான அங்கமா இருக்காது. அதனால பூர்வபக்ஷியோட அபிப்பிராயம் நியமையான அங்கமா இருக்கணும். அப்போ உத்திய நிறுத்தி அங்கமா இருந்ததுனாக்கா எல்லா வித்தியங்களும் அங்கமா வந்து போட்டுமே, பிரம்ம வித்திய கூட கர்மாவுக்கு அங்கம் தான். அதனால எதுக்கும் உபயோகம் கிடைக்குது, வெறும் மோஷம்லாம் பணம் கிடைக்கும். அந்த மாதிரி உனக்கு போகணும். அதனால வெறும் ஸ்தோத்திரமாக கட்டம் அப்படின்ட்டு இந்த உத்தீத விஷயத்துல பூர்வபக்ஷத்துக்கு ஆக்ஷேபம் இதை புரிஞ்சுக்கோங்க. கிறிஸ்தவத்தம்னாக்கா யாகத்தை புரிஞ்சு பண்ணி வைக்கிறது, புருஷார்த்தம்னாக்கா பழத்தை ஏற்படுத்தி கொடுக்கறது. பணத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுல நியமையான அங்கத்துவம் கிடையாது. நமக்கு பணம் பிடிச்சிருந்ததுனாக்கா பணம் வேணும்னாக்கா நம்ம பண்ணலாம், இல்லைன்னா நம்ம பண்ண வேண்டாம். பணம் வேணும்னா நம்ம பண்ணலாம், பணம் வேண்டாம்னாக்கா நாம பண்ண வேண்டாம், நியமையான பண்ண வேண்டாம். அதனால இது கற்பர்த்தமா புரூடார்த்தமா உத்தீரவித்தை அப்படின்னு கேள்வி வந்தது. பூரபட்சி சொன்னான் இது கற்பர்த்தம், இது கற்பர்த்தம் தான். ஏன் அப்படின்னாக்கா எப்படியானால் ஒரு பராச லட்சத்தினால கோபம் பண்ணாக்கா அதனால இது கிடையாது, பலன்லாம் கிடையாது. அந்த மாதிரி இங்கேயும் பலனே இல்லாம வெறும் யாகத்தை பூர்த்தி பண்ணி நிற்கிறது உத்தியதை. ஆனால் நியமையான அங்கமா இருக்கு. பலன் என்ன, பலன் சொல்றதுன்னாக்கா அதுக்கு அர்த்தம் என்ன சொல்றாங்கன்னாக்கா இது அர்த்தவாதம், வெறும் பிரசம்சாவாதி. காரியாகணும், காரியாகணும்னாக்கா நம்ம வந்து சொல்றோம் குழந்தைகளை பார்த்து கொஞ்சம் நீ எவ்வளவு சமைச்சு நீ எவ்வளவு கட்டிக்கான நீ நினைச்சாக்கா அந்த கடையே தீக்கணும்னு சொல்லுவேன், நான் கடையை தீக்கணும்னு சொல்லல, நீ இத்தோடு ஒரு வச்சு வாங்கி வா அப்படின்னு சொல்றோம். அந்த குழந்தை சந்தோஷப்பட்டு போய் வாங்கி வருது, சந்தோஷப்பட்டு வாங்கி வருது, லோகத்துல நம்ம பார்க்கணும். அதனால இதெல்லாம் வெறும் அர்த்தவாத வாக்கியம், பிரசம்சா வாக்கியம் அப்படின்ட்டு சொல்லி இது நியமையான கர்மாக்கள்ல அங்கமா இருக்கும். அதனால வித்யைகளே அங்கம்தான், வித்யைகளே அங்கமாகத்தான் இருக்கிறது, பிரம்ம வித்யைக்கு அங்கமாகத்தான் இருக்கிறது அப்படின்னு சூரபக்ஷத்தை அபிப்பிராயம். அதுக்கு பதில் சித்தாந்தம் பார்க்கிறார், நீ சொல்றதே தவறு. இது ஏன் அப்படின்னாக்கா இது கோதவானம் சொன்ன முடிஞ்சோ கோதவானத்தை நீ என்ன சொல்லுங்க, சமசேன அபஸ்பிரமையே கோதவகன பசுதாபஸ்ய பிரமையே, ரெண்டு இருக்கு, ரெண்டு பாத்திரங்கள், சமச பாத்திரங்கள் பாத்திரம் கோதவக பாத்திரம். சமச பாத்திரத்தினால ஜலத்தை கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சோம்னாக்கா அது கச்சம், அதே இந்த பாத்திரம் கோதவகன பாத்திரம், அதனால ஜலத்தை கொண்டு போய் வச்சாக்கா பசுரூப பணப்பிராப்தி கோசம் இருக்கிறது, பசுரூப பணத்தை அடைந்து கோசம் இருக்கு. அதனால இது புருஷார்த்தமா இருக்கே, ஒரே காரியம், ஒரே காரியம் கிறிஸ்தவமாவும் இருக்கலாம் புருஷார்த்தமாவும் இருக்கலாம், அதுல பாத்திரம் ஒன்று வேற வேற. கிறிஸ்தவமா இருந்ததுனாக்கா என்ன அர்த்தம், பலன் கிடையாது, புருஷார்த்தமா இருந்தாக்கா பலன் கிடைக்கும். இப்ப கோதவகுணம் பலன் தானே, அந்த மாதிரி இதுவும் அப்படி இருக்கு. இது இந்த உத்தியில் இருக்கு, இப்படி ஒரே ஒரே விஷயம்தான் ஜலத்தை கொண்டு போய் வைக்கிறது. அது சமத பாத்திரத்தால் பண்ணாக்கா கிறிஸ்தர்த்தம், கோதவன பாத்திரத்தால் பண்ணாக்கா புருஷார்த்தம், பலன் கிடைக்கிறது. அதனால இது இருக்கு, இன்னொன்னு யாகம் பண்றான், மொத்தம் வந்து சோமயாகம் பண்ணான், அவனுக்கு சுத்தம் படம். காரிய இஷ்டம் பண்றான், ஒன்னா தேவது. சித்ரா இஷ்டி, சித்ராயாகம், சித்ராயாகம் பண்ணாக்கா அவனுக்கு பசுக்கள் கிடைக்கிறது. இந்த மாதிரி கிருதுகள், கிருதுக்கள்லாம் இருக்கு பாருங்க, அதுல நிறைய பணம் கிடைக்கிறது. யாகங்கள்லாம் பண்ணினாக்கா அந்த யாகங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கிறது. இது லோகத்துல உண்டு, யாகம் பண்றவங்கன்னா அதை நான் பண்ற. அதனால சொர்க்காதிகள்லாம் பலமா இருக்கும். அதுல அந்த யாகங்கள்ல புத்திய நேரத்தை வச்சு மொத்தம் பண்றான், புத்திய நேரத்தை வச்சு மொத்தம் பண்றான் இந்த யாகத்தை. அந்த மாதிரி பண்ணினான்னு அப்ப என்ன ஆகும் அப்படின்னாக்கா, அந்த யாகத்துக்கு எது எது தடையா இருப்போம், வேற ஒரு கர்மா வந்து படிச்சு வச்சுக்கோம், நம்ம ஒரு யாகத்தை ஆரம்பிச்சோம், நம்ம தான் நிறைய பாவம் பண்ணி வச்சுக்கோமே, நம்ம யாகம் பண்ண ஆரம்பிப்போம், அன்னைக்கு பார்த்து மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டோம், யாகத்துக்கு ரெண்டு வாரம் முன்னாடி காஞ்சின்னு இருப்போம் வெயில், உடனே நல்லா வெயில் காயிருக்கு, இந்த மாதிரி ரேட்ல பண்ணிடலாம் யாகத்தை, நிம்மதியா இருக்கணும் யாகம் பண்ணுவோம், நம்ம புண்ணியமோ பாவமோ தெரியாது, மழை கொட்டி யாகத்தை படிச்சோம், அந்த மர கட்டணும் நடந்துக்கிறோம், பண்ணவே முடியாது, எல்லாரையும் கேட்போம். இந்த மாதிரி எத்தனை தடைகள் வரலாம், எவ்வளவோ தடைகள் வரும், அந்த தடைகள் எல்லாம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தடைகள் எல்லாம் போக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, வீரியம், இந்த வித்யத்தை உபாசனம் பண்ணி பண்ணினாக்கா, அந்த கர்மாவுக்கு நம்ம எந்த யாகத்தை பண்றோமோ அந்த யாகத்துக்கு என்ன என்ன விரோதிகள்லாம் இருக்கோ, தடைகள்லாம் இருக்கோ, அவைகள்லாம் போயிடும், போயிடும். அப்ப என்ன ஆகுது, யாகம் பண்றான், யாகத்துக்கு என்ன பலன், சொர்க்கம், அந்த சொர்க்கம் வரணும், அப்ப யாகத்தை அனுப்பிக்கணும்னு, அப்ப யாகத்தை அனுப்பிக்கிறதுக்கு தடையில்லாம இருக்கணும், அப்ப தடையில்லாம இருக்கணும்னாக்கா என்ன எடுத்துப்போ, யாகத்தை சங்கல்பிக்கலாம். அப்ப என்ன பண்றான், முத்திய ரீதியை அனுப்பிக்கிறான், முத்திய ரீதியை அனுப்பிச்சான்னாக்கா அவனுக்கு தடைகள் போயிடும், தடைகள் எல்லாம் போயிடுச்சுனாக்கா அவன் என்ன பண்ணுவான், யாகத்தை போட்டு முடிச்சு பண்ணி அந்த தடைகள் எல்லாம் வந்து பார்ப்போம், அதுதான் இந்த முத்திய ரீதியுடைய பலன். அதுக்கப்புறம் சொற்பரூப பலன் கிடைச்சிடும். ஆக என்ன இருக்கு, யாகம், அதுக்கப்புறம் உச்சீடு வித்தியை, அதை பண்ணி யாகத்தை நோக்கிட்டா சீக்கிரம் பலன் கிடைச்சிடும். ஒருத்தர் சொல்றான், யார் உச்சீடு வித்தியை பண்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் பண்ண மாட்டேன், நான் பண்ண மாட்டேன், நான் வெறுமையே யாகம் பண்ணிக்கிறேன். அப்படி பண்ணாக்கா அவனுக்கு என்ன ஆகும், பலன் தான். அப்ப என்ன ஆகும், அவனுக்கு வந்து கொஞ்சம் விளம்பமா கொஞ்சம் லேட் ஆகும், பணம் கிடைக்கும், கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் அப்ப உத்திய திருப்தி அனுப்பிக்கல, அவன் ஆசைப்பட்டான் உத்திய திருப்தியை அனுப்பிக்கலாம், அவன் அனுப்பிச்சான்னாக்கா அவனுக்கு இந்த தடைகள்லாம் நீங்கிடும், தடைகள்லாம் நீங்கிட்டுனாக்கா அவனுக்கு பலன் கிடைச்சிடும், பலன் சீக்கிரம் கிடைக்கும், பிரதிபந்தங்கள்லாம் கிடைக்கிடும். அவன் பண்ண அதெல்லாம் வேண்டாம், நான் யாகவே பண்ணிக்கிறேன், அதுவே எனக்கு எல்லாம் வந்துடும் அப்படின்னு பண்றாங்கன்னா அப்பவும் அவனுக்கு கிடைக்கும் பலன், கொஞ்சம் உடம்பேனு கிடைக்கலாம், தடை எல்லாம் வராமல் இருக்கலாம். இந்த மாதிரிதான் அதனால இந்த உத்தியதிருப்தின்றது தனி பலன் அடுக்கு, தனியா பலன் இருக்கு, உத்தியதிருப்திக்கு தனியா ஒரு பலன் இருக்கு. அந்த தனியான பண பலனை போகணும்னாக்கா இதை பண்ணிக்கணும், தனியா ஒரு பலன் வேணும். என்ன பலன், தடை இல்லாம இருக்கிறது, அதாவது வேற கர்மா வந்து நம்ம யாகத்தை கொடுக்க கூடாது, பலன் சொர்க்காதிகள், அந்த சொர்க்காதிகள் வராம பண்ணாலும் பண்ணிடும், பண்ணாலும் பண்ணிடும், அந்த மாதிரி வரக்கூடாது. அதுவே யாகத்தினுடைய பலன் சொர்க்கம், அந்த சொர்க்கத்தை காட்டிலும் வேறுபட்ட பலன் இது என்ன, உத்தியுடைய பலன், அது என்ன பலன், தடை இல்லாமல் இருக்கிறது, பிரதிபந்தகத்தை நிவர்த்தி பண்றது. அதனால சோகம் இல்லையே. கருப்பணத்தை காட்டிலும் இது பின்னம் தானே. இல்ல இல்ல, நாங்க என்ன சொன்னோம், லட்ச பர்ணமயி ஜுகுரத்தி அப்படின்னு சொன்ன முடிஞ்சோ சஹா பாபம் ஸ்லோகம் ஸ்ருணோதி. பர்ணமயி ஜுகு யாரு சொல்றதோ, பலாதபட்சத்தாலான ஜுகு பாத்திரம், ஹோம சாதனம், ஹோமத்துக்கு உபாய சாதனமாக்கக்கூடிய ஒரு பாத்திரம். அதை என்ன நெய்யர் சேர்த்து ஹோமம் பண்ணணும். அது யாருக்கு இருக்கோ அவன் பாப வார்த்தைகளை, நிந்தா வார்த்தைகளை, கசவ வார்த்தைகளை கேட்க மாட்டான் அப்படின்னு அர்த்தவாதம் சொன்னமே, அந்த மாதிரி இங்க இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு சொன்னாக்க, அதுக்கு பதில் சொல்ற அது தப்பு. ஏன்னா நீ சொன்ன வாக்கியம் இருக்கே அது எப்படி இருக்கு, எஸ்ய பர்ணமயி ஜுஹூ பவதி அப்படிதான் இருக்கு. என்ன அர்த்தம், அதுக்கு கரணத்தின் சாதனத்தின் நிலை சரியா மூணாவது விஷயம் இல்லை, மூணாவது லட்சணம் இல்லை. மூணாவது லட்சணம் இருந்தா தான் அந்த இடத்துல சரியா அமையும். சொன்னா புரியும் உங்களுக்கு எப்படி அப்படின்னாக்கா, இந்த பிரபஞ்சம்னா மரத்தை வச்சணும். நம்ம கிராமங்கள்ல எல்லாம் பண்ணுவோம், ஸ்ரீரங்கத்துல செங்கல்பட்டுலாம் பார்த்துருக்கேன். கிராமங்கள்ல கிராமங்கள்ல பெரிய பெரிய மர மரத்தினுடைய செல்லாம், அதை இவ்வளோ பெரிய மரத்தை அடுப்புல பக்க முடியும், வைக்க முடியாது. அத விறகா வைக்கணும், விறகா வைக்கணும், விறகா வைக்கணும்னா நம்மளால வைக்க முடியாது. அதுல ஒரு போராளி வச்சுக்கணும், போராளி வச்சுட்டு ஊற்றி கிழவு போட்டு வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணுவா, மீனவாசிகள் சொல்றா உதாரணம் காமிக்கிறான், சிம்பாவையே என்ன பண்ணணும், என்ன சாதிக்கணும் அப்படின்னாக்கா, மரக்கட்டைய ரெண்டா பேத்து, ரெண்டா பேத்துக்கு பண்ணணும். அப்போ கேன பாவையே எதனாலும் ரெண்டா பண்ணணும் அப்படின்னு கேட்க, அப்ப அதுக்கு பதில் என்ன தெரியுமோ, உடாரேன வைதி பாவம் புரியார். உடாரம் போராளி, போராளியம் சென்று வைத்திய பாவம் ரெண்டாவது ரெண்டு. அதன் பிறகு கதம் பாவையே அப்படின்னா கதம் வைத்திய பாவம் புரியார். என்னமோ போராளி பக்கத்துல இருந்தா போடுமாண்டா, அவரை தூக்கி மேல தூக்கணும், அதுக்கப்புறம் கீழே அந்த போராளி மரத்து பேர்ல அடிக்கணும் போராளிய. அப்படி அடிச்சாதான் ரெண்டா வெட்டும். அதனால முக்கியமான நிபாதனாபியாம் பாவையே அப்படின்னு சொல்றார். சின் பாவையே, கேன பாவையே, கதம் பாவையே. சின் பாவையே என்ன, எதை சாதிச்சது, எதை சாதிச்சது அப்படின்னா, இந்த இது வைதி பாவம் பாவையே, வைதி பாவம். கேன பாவையே உடாரேன பாவையே, கதம் பாவையே முக்கியமான நிபாசனாத்தியம் பாவையே அப்படின்னு நம்ம சொல்றோம். யாகத்துல பாருங்க, சொர்க்கம் பாவையே, கேன பாவையே, யாகேன பாவையே, கதம் பாவையே, அங்க கதாபை பாவையே அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் லோகத்துல நிச்சயபடி நம்ம பேசுற வார்த்தைகள் தான், நிச்சயபடி நம்ம பார்த்துட்டு இருக்கோம், பேசிட்டு இருக்கோம். அந்த வார்த்தைகளை இங்கேயா விளக்கி காமிக்கிறார், விளக்கி காமிக்கிறார். நிறைய நல்லா உதாரணம் சொல்றோம். இந்த உதாரணம் வைத்து நான் இப்பயும் சொல்ல போறேன் பாருங்க. பத்தி அப்படின்னா சலுகை பண்றான், சலுகை பண்றான், உடனே கேள்வி, கஹ பத்தி, சரித்திரா பத்தி, யார் சலுகை பண்றா, சரித்திரம் சலுகை பண்றான். கிம் பத்தி, என்ன சலுகை பண்றான், போதனம் பத்தி, சாத்தப்பட்டு இருக்கான், உதாரத்தப்பட்டு இருக்கான். கேர பட்டத்தி, காஷ்டைஹி பட்டத்தி, வரகெல்லாம் வச்சுட்டு பண்ணிட்டு இருக்கும். கஸ்மை பட்டத்தி, யார் கோசரம் பண்றான், பிராமணால் கோசரம் பண்றான், மனுஷியால் கோசரம் பண்றான். அப்புறம் கஸ்மா பட்டத்தி, எதுக்கோ எந்த காரணத்தினால பண்றான், எதா புண்ணியம் தான், புண்ணியம் தானம் பண்ணணும், அதுக்கோசனம் பண்றோம். அதுக்கப்புறம் சஸ்ய பட்சத்தை அவனோட திரவியத்தை கொண்டு பண்றான், சஸ்ய பிரத்யேக. அதுக்கப்புறம் கஸ்மின் பட்சத்தை இதில் பண்றான், தாலியாம் பட்சத்தை. ஒரு பாத்திரம் இருக்கு, அந்த பாத்திரத்தில் பண்ணிட்டு பாருங்க. இத்தனை இதில் வந்தது பாருங்க, கஹ கிம் கேன கஸ்மை கஸ்மா கஸ்ய கஸ்மின், எப்படின்னா வருது. அதுல பிரதானமா மூணு எடுத்துக்கிறாய், கிம் கிம் கேன அது மாதிரி கதம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இத பாருங்க, எஸ்ய பர்ணவீது பௌத்தின்னாக்கா பிரதமா அந்தமா இருக்கு. யாருக்கு பர்ணமை பாத்திரம் பலாச விஷத்தாலான ஜுஹு பாத்திரம் ஹோமசாரம் இருக்கோ அப்படின்னு இருக்கு. அதனால அங்க ஒன்னா பலன் இல்லை, வெறும் வச்சனம் ஏக வச்சனம். அதாவது பிரதமா சக்தி ஏக வச்சனம், பிரதமா சக்தி முதல் வச்சனம். ஆனா இங்க பாருங்க, விவேக வித்யா கரோதி ஸ்ரத்தையா உபனததா தவேர வீரியவத்தரம் பவதி அப்படின்னு எதேவ வித்யா மூணாவது வட்டமே, மூணாவது வட்டமே தான் கரணம் இருக்கும். மூணாவது தான் கரணம், குடாரேன கேன குடாரேன பாவ ஏற்பனாலும் அந்த மாதிரி இருக்க. இங்க வந்து அங்கே கேன இங்கேன அப்படின்னா இந்த உத்தியத்த இருக்கியா, உத்தியத்த இருக்கையா, எதேவ வித்யா கரோதி வீரியோத்தரம் பவதி. அதே வித்தியினால பண்ணாச்சா வீரியோத்தரம் பவதி. வீரியோத்தரம்னாக்கா அந்த கர்மாவுக்கு நல்ல பலமா இருக்கும். அந்த கர்மா பலமா இருந்ததுனாக்கா வேற கர்மா வந்து அதை தடுக்க முடியாது, பலத்துல விளம்பரம் வராது. அத மாதிரி இங்க இருக்கு வித்தியான் இருக்கு. ஆனா பர்ணமயிங்கிற இடத்துல அந்த மாதிரி இல்லை, அந்த மாதிரி இல்லை. அதனால எதேவ வித்யான்னு சொல்றது வர்ணமயி வாக்கியத்துல கரணத்துக்கு சொல்லல. கரணம் சொன்ன உடாரேன அப்படின்ற மாதிரி வர்ணமையா ஜுப்பா அப்படின்னு சொல்லணும். வர்ணமயி பலாதபட்சத்தாலான ஜுஹு பாத்திரத்திரான் அப்படின்னு சொல்லல, ஜுஹு பாத்திரம் அவ்வளவுதான். அது சாதாரண கதை மாதிரி சொல்லணும். ஆனால் இங்க என்ன இருக்கு, வித்யா கரோதி, எதேவ வித்யா கரோதி. எது இந்த ஜென்மாவானது வித்யா வித்யா வித்யினால பண்ணப்படுகிற போறோம், பதவி வித்யாஸ்திரம் பகுதி அதுவே பலவத்தா இருக்கும் அப்படின்னு தெரியாது. அதனால இதுதான் உத்தேசம். அது இன்னொன்னு அங்க ஒரு வாக்கியம் இருக்கு, உபாசனம் கர்மாவ பண்ண பண்ணுவா, அப்போ புத்திய நிறுத்தியும் பண்ணுவா, புத்திய நிறுத்தியோட கூட இந்த கர்மாவை பண்ணுவா. இன்னும் சில பேர் புத்திய நிறுத்தியே பண்ணாமலே பண்ணிடுவா, புத்திய நிறுத்தியோட பேருக்கும் சில பேர் அனுப்பிக்கிறார், சில பேர் புத்திய நிறுத்தி இல்லாமலும் அனுப்பிக்கிறார். அதனால அந்த வாழ்க்கை இருக்கு, ஏனோ பவ குருதா எஸ் செய்த தேவன் வேத எத்தனை வேத ஒத்தம் தெரிஞ்சுதான் புத்தியிருத்தி பண்ணாக்க பிரதிபந்தங்களா சொல்றேன் அப்படின்னு ஒத்தம் தெரிஞ்சுதான். அப்ப தெரிஞ்சிருந்தாக்கா அவன் அதை பண்றான், அப்படி பண்ணாக்கா அவனுக்கு பலன் கிடைக்கிறது. ஒத்தனுக்கு தெரியல, தெரியாததுனால புத்தியிருத்தியே அனுப்பிக்கல நேர கர்மா. இதுவருக்கு அதுவருக்கு புத்தியிருத்தியோட கர்மாவுக்கான புத்தியிருத்தி இல்லாம கர்மாவுக்கான என்ன அர்த்தம், யாருக்கு காமியம் இது எனக்கு வேணும் அப்படின்னு ஆசை இருக்கோ அவன் பண்ண போறான். நித்தியகர்மா காமிகர்மா இந்த மாதிரி நம்ம சொல்றான். இவன் நித்தியகர்மான்றது பண்ணியே ஆகணும், நித்தியகர்மான்றது எப்பொழுதும் பண்ணியே ஆகணும். அதனால பண்ணி ஆகணும் நித்தியகர்மா. ஒரு பத்து காயத்ரி பண்றது நமக்கு கஷ்டமா, பத்து காயத்ரி பண்ணலாமே. அதனால பத்து காயத்ரி பண்ணி நம்ம கஷ்டம் இல்லை, அதனால நித்தியகர்மாவை எப்பொழுதும் அனுப்பிக்கணும். காமிய கர்மம் எனக்கு ஆசை வந்ததுன்னு நான் காமியம் காமிய கர்மாவை அனுப்பிக்கணும். எனக்கு ஏதோ பலன் வேணும், பலன் வேணும்னாக்க நான் வளர்த்திக்கலாம், பலன் நான் வேண்டாம் உனக்கு வேண்டாம். நம்மெல்லாம் பிரபண்ணார் ஸ்ரீ வைஷ்ணவர், ஸ்ரீ வைஷ்ணவருக்கு இதெல்லாம் பிடிக்கிறார். அல்ப விஷயத்தை நாம் குழந்தைகளை பார்த்தோம். நிறைய சொல்றதே நினைக்கிறேன், பராதர பட்சத்தை வந்து ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் கேட்டவர், ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்கிறார். அவருக்கு பராதர பட்சம் சாய்க்கிறார். எப்பேற்பட்ட மகான் பராசர பட்சம், ஸ்ரீ பராசர பட்டாரியா ஸ்ரீரங்கேச புரோஹிதா, ரங்கநாதனுக்கு புரோஹிதராவர், ரங்கநாதனுக்கு புரோஹிதன் விஷயம். அப்படிப்பட்ட மகான் அவர் சொன்ன, கொக்கை போல் இருப்பான், கோழியை போல் இருப்பான், உப்பை போல் இருப்பான், உண்மை போல் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஆக கொக்கு என்ன பண்ணும், ஓடு மீன் ஓட உரிமையின் வரமளவும் வாடி நிற்குமாம் கொக்கு. சின்ன சின்ன மீன் எல்லாம் புழந்து இருப்போம், அதெல்லாம் விட்டுடுவான். ஒரு மீன் பெரிய மீன் வந்ததுனாக்கா அது காத்துண்டு நமக்குன்னு இது பார்த்துனாங்க. அதனால ஓடு மீன் ஓட உரிமையின் வாடி நிற்குமாம் கொக்கு அப்படின்ற. அதனால அந்த மாதிரி ஸ்ரீ விஷயம் சின்ன சின்ன பலன் எல்லாம் இதை பார்க்க மாட்டான். வசந்த பலன் அது மோட்சம், அது வரையுமே காத்துட்டு இருப்பான். அது மாதிரி கொக்கை கோழியை போட்டிருப்பான், குப்பையை கலரும் கோழி கால அளவு கலவி கலவி தனக்கு எது பிடிக்குமோ எது தனக்கு உபாதையுமோ அதை வந்து எடுத்துப்போம். அந்த மாதிரி நாம எல்லாம் என்ன பண்ணுவோம், வேதத்துல எத்தனையோ இருக்கு, எத்தனையோ விஷயங்கள் இருந்தாலும் எது தேவையோ அதை வந்து எடுத்துப்போம், அதை வந்து எடுத்துப்போம். கோழி மாதிரி அது மாதிரி உப்பு, உப்பு என்ன பண்ணும், எல்லா குழம்பு சாப்பிடுறது எத்தனையோ இருக்கு, எத்தனையோ பண்றோம், எத்தனையோ பண்ணினாலும் குழம்பு சாப்பிடலாம் பண்றோம், அந்த உப்பு போடாட்டா அது சோபிக்காது. கொஞ்சம் அதிகமா போட்டாலும் உப்பு தெரியும், குறவா அது கரைஞ்சி போயிடும், கரைஞ்சி போயிட்டா கூட நமக்கு அது தெரியும். குறைஞ்சி போனாலும் உப்பு போடலன்னு தெரியும், அதிகமா போட்டாலும் உப்பு அதிகமா இருக்கிறத கரிக்கும். லோகத்துல பார்த்துட்டு இருக்கணும். அதனால இந்த உப்பு கரைஞ்சா கூட தன்னுடைய தனித்தன்மை, தன் தனித்துவமானது அது போவே போகாது. இங்க அப்படிதான் சிவேஷ்வன் அப்படிதான் இருப்பான். அவன் தனித்துவத்தை உணமாட்டான். என்ன தனித்துவம், பெருமானோடு சேர்ந்து அனுபவிக்கிறான். ஆனால் அவன் தன்னுடைய சேகத்துவத்தை என்னைக்கு நினைச்சிட்டு இருப்பான். அது மாதிரி உமை போல் இருப்பான் அப்படின்னு சொல்ற, உமை போல் இருப்பான். அதாவது நம்ம சீவிக்கோலா போயிடுவே கேட்டு நல்லா ஆலோசித்து எது நமக்கு உபாதை, எது நமக்கு உபாதை இல்லை அப்படின்றத கேட்டு நாம தெரிஞ்சுக்கணும். நீ அந்த மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு, அதனால உமை போல் இருப்பான்னு பிரார்த்தனைப்பட்ட. உங்களுக்கு இது நிறைய பேர் சொல்லிருப்பான், உங்களுக்கு இது தெரிஞ்ச விஷயமாக இருக்கும். ஆனாலும் கூட அந்த பராசர பட்சம் சிந்தனை பண்ணலாம், அவரை தியானிக்கிறாங்க, தியானிச்சக்கார் எவ்வளவு புண்ணியம், எவ்வளவு ஆனந்தமா இருக்கு. அதனால அந்த விசேகமானது அனுபவமே கிடைக்கணும் என்ன போட்டோம். அதனால இந்த மாதிரி இருக்கிறதுனால அதாவது நம்ம காமி இருந்தாலும் பண்ண மாட்டோம். அதனால காமி நமக்கு பலன் வேணும்னு ஆகப்பட்டாக்கா பண்ணுவோம், இல்லைன்னா பண்ண மாட்டோம். இப்ப உத்தியத்தை வச்சிருந்து ஒத்தனை யாகம் பண்றோம், இன்னொருத்தன் உத்தியோகம் வச்சிருந்து யாகம் பண்றதில்லை, உத்தியோகத்தையே பண்றதில்லை, ரெண்டும் இருக்கு. அதனாலேயே தெரிஞ்சுள்ளா இது நியமையான அங்கம் கிடையாது, நியமையான அங்கமே கிடையாது இது. அதனால இது வந்து கிறிஸ்தவம் இல்லை, இது புருஷார்த்தம் தான். அதனால கூறப்பட்டு சொல்ற மாதிரி இந்த வித்தியை எல்லாம் அங்கமாத்தா இருக்கும் அப்படின்னா சொல்லவே முடியாது, அதான் சொல்லவே முடியாது அப்படிங்கிறத இந்த அதிகாரம், இந்த அதிகாரத்துடைய பிரதான சாரமே அதுதான், இந்த அதிகாரத்துடைய பிரதான சாரம் அதுதான். அத இந்த ஸ்லோகத்துல சுவாமி பயக்கிறோம். கிரியாங்கு பஜனம் அப்படி பவேத்து கர்மாங்கம் தத்பதோக்தி போதோஹன நியாயபத்ரம். சொல்லாதீனாம் பலத்தன் ததுகு ததுகுதோ சத்ர வியாதிரேக பர்ணத்வாதோ நவாக்கியம் பதவி கரணதாம் கர்மசாக அனுபாஸ்தௌ. உத்தீதாவது கிரியாங்க உத்தீதம், அதாவது உத்தீதம் முதலாம் கிரியாயுக்கெல்லாம் இருக்கு. கிரியாங்க கர்மாவுக்கு அங்கமானது, கர்மாவுக்கு அங்கமான உத்தியதைகள், உத்தியதையும் முதலானவைகள். அது வந்து நிறைய இருக்கும் உடனடத்தான் கிடையாது. அதுல வசனம் அப்படி, அது மாதிரி இந்த உபாதனம் கூட பர்ணதா சித்தனித்யா எஸ்க பர்ணமை நீட்டு பூர்பகத்தி, அந்த மாதிரி அந்த வாக்கியங்கள்ல சொல்லப்பட்ட இந்த பர்ண பலாதர்ஷத்தாலான இது ஜுகு பாஸ்திரம், அது எப்படி கர்மாங்கமாகவே இருக்குமோ, கிருத்வங்கமா கிருத்தமா இருக்குமோ, அந்த மாதிரி உத்தீதாதிகளுக்கு உபாசனமும் அவ்வபிஜிதமா யாகத்திலேயே சம்பந்தம். அதனால எப்படி பர்ணம் பர்ணமயம் பர்ணமயம் இந்த பலாதர்ஷம் அதாலான ஜுகு பாஸ்திரம் கிருத்தமா இருக்குமோ, அந்த மாதிரி இந்த உத்தியதத்தையும் கிருத்தமாக கர்மாவுக்கு அங்கமாக பாண்டிருக்கும் இருக்கும். இங்க எதேவ வித்தியா கருவத்தி கிருத்தையா உபனிஷதா ததேவ நீதிவத்தவம் பவதி, எதேவ வித்தியா கருவத்தி எது எந்த கர்மாவானது வித்தியா கருவம் வித்தியை கொண்டு பண்றானோ அதுதான், அது எப்படி கிருத்தையா உபனிஷதா சத்தையோடு பண்ணணும், உபரணதா ரகசியமா பண்ணணும். அப்படி பண்ணினாக்கா தொலைவில் நீதி வச்சிடும் போது பழஞ்சிருக்கே பலன்றிருக்கிறேன்னாக்கா பலோத்தி அந்த உபாசனத்துக்கு பலன் இருக்கு, புத்திய உபாசனத்துக்கு அது முத்தி ரெட்டி முத்தின்னு ஸ்தோத்திரம் அர்த்தம், அர்த்தவாத வாக்கியத்தினால வர்ற ஸ்தோத்திரம். அப்ப சொன்ன முடிஞ்சோம் அதாவது நிந்தா வார்த்தையே கேட்க மாட்டான், அந்த பலாதபட்சத்தால இவன் ஹோமம் பண்ணாக்க அவனுக்கு இந்த பசு வாக்கினே வராது, அவனுக்கு வராதுன்னு சொன்னாரு. அந்த வசூ வராதுன்றதுல என்னது அப்படின்னா கேவலம் அர்த்தவாதம் தான், நுதி சோத்திரம் தான், அதனால இங்க பலனே கிடையாது. ஆக கிறிஸ்துவங்கம் தான் இது அப்படின்னு கிறிஸ்துவத்து மாத்தான் இருக்க தோற்று புருஷார்த்தம் தான் இல்லை. அதனால நீமையான உபாசனமானது பண்ணப்படணும், அங்கமாக பண்ணப்படணும் கர்மாவுக்கு அப்படின்னு பூர்வபக்ஷ ஆட்சேபிக்கலாம். அதுக்கு பதில் போதவானம் நியாயப்படணும், நீ சொன்னே அது போதவானம் சொன்ன சமதேனாவும் பணையேற்று போதவானியான பதில் நாமக்கு பணையேற்று ரெண்டு வாக்கியங்கள். அது சமசபாத்திரத்தில் பண்ணினோம்னாக்க அது வந்து கஷ்டத்தான், போதவான பாத்திரத்தில் பண்ணினான்னாக்க அது புருஷார்த்தம் பலத்து போது அங்க இருக்கு அப்படின்னு அங்க சொல்லிருக்கோம். அந்த மாதிரி அந்த வாக்கிய மாதிரி தான் இங்க, ஏன்னாக்கா போதவானத்துல எப்படி இருக்கு அந்த சோமயாகத்துக்கு பலன் சொல்றோம், ஆனா போதவான பாத்திரத்தை விஷயம் பண்ணாக்க அதுக்கு பலன் பசு அதாவது கால்நடைகள் தான் நமக்கு கிடைக்கும், அதுதான் சொல்றதுங்க. அதனால அந்த மாதிரி இங்கேயும் எப்படி கரதோஷம் யாகங்கள்ல சொர்க்காதீனம் பலத்தம் தோற்றம் தோற்றம் நம்ம கொடுக்கலாம் யாகம்லாம் பண்றோம் அதுல சொர்க்காதீனம் பலன் வருது. ஆனால் உத்தியத உபாசனத்தை வச்சு யாகத்தை பண்ணாக்க அந்த உத்தியத்தை ஒரு பலன் சொல்லப்படுறது, என்ன பலன் வீரிய அத்தியேகம், வீரியம்னாக்கா தடை இல்லாமல் பண்றது பலம் பலம்தான் இருக்குது, சக்தியோட கூடிய யாகம். இந்த யாகத்தை பண்ணினோம்னாக்கா உத்தியோட யாகத்தை பண்ணாக்கா நல்ல பலத்தோட கூடிய யாகம் அர்த்தம், அதை பண்ணினோம்னாக்க இவனுக்கு அதிகமான பலன் கிடைக்கும். அதனால அந்த இது வந்து யாக பலன் வேற, இந்த கர்மாங்க பலன் வேற, யாக பலன் வேற கர்மாங்க பலன் வேற. அதனால கர்மாங்கமான உத்தியதே அதனுடைய பலன் வேற, இதோட பலன் வேற அதோட பலன் வேற. அப்படி இருக்கிறதுனால எப்படி உதவணுமோ அந்த மாதிரிதான் இது. இல்லைன்னா பர்ணமய வாக்கியத்துல அந்த பாப வாக்கியம் பாப வாக்கியம் எல்லாம் கேட்க மாட்டான்னு அர்த்தவாதம் சொன்னே அப்படின்னாக்க அதுக்கு அப்படி இருக்கிறது வாக்கியம் பர்ணத்வாதம் பர்ணமயிருந்த வாக்கியம் இருக்கு. அதுல கரணதாம் வாக்கியம் வதத்தி கரணத்தொன்னு பர்ணமையா ஜுஹ்வா அப்படின்னு மூணாவது வட்சம் இருக்கணும். அந்த மாதிரி மூணாவது வட்சமையும் இங்க மூணாவது வட்சமை இங்க இல்ல. மூணாவது வட்சமை இல்லாததுனால கரணத்துவம் வரல சாதனத்துவம் வரல. சாதனத்துவம் தெரியவே தெரியல. சாதனத்துவம் தெரியவே தெரியல. சாதனத்துவம் இங்க தெரியல. அது சொல்ற என்ன வசதி கரணத்தான் வசதி. அது மட்டுமா அனுபாஸ்தோச்ச கர்ம ஆக உபாஸ்தி உபாசனம் அனுபாஸ்தவன உபாசனம் இல்லாத கூட கர்ம ஆக கர்மம் உண்டு. அதாவது கர்மம்னா என்ன அர்த்தம் யாகத்தை உபாசனம் பண்ணாத கூட யாகம் பண்றாய். அதனால இந்த இடத்துல இருக்கு உபாசனம் இல்லாத கூட இது உண்டு. தேன உபவ குருதா ரெண்டு பேரும் அனுஷ்டிக்கிறாளா இந்த உத்தியத்தை வச்சிய அதாவது யாகத்தை யாகத்தை ரெண்டு பேரும் அனுஷ்டிக்கிறா யாராரு ஏதம் வேத எத்தனை வேத எவனொருவன் இதை தெரிஞ்சுக்கிறானோ தெரிஞ்சுன்னு வச்சுக்கிறானோ அவனும் யாகத்தை பண்றான். எத்தனை வேத எவனொருத்தன் தெரிஞ்சுக்காமலே யாகத்தை பண்றான். அவன் நியமமே இல்லையே ரெண்டு பேரும் நியமம் இல்லவே இல்லை. அதனால உபாசனம் இல்லாத கூட ரெண்டு நினைக்கிறது. அதனால உபாசனம் அறியணும் அங்க வாக்கியமே இருக்காது. அதனால அங்கத்துவம் இருக்கு. அந்த அங்கத்துவம் இருக்கு அது நியமம் இல்லை அணியமம் தான். இஷ்டம்தான் பண்ணலாம் இல்லாதான் பண்ண வேண்டாம். பெருமாளுக்கே போக பிரசாதம் பண்றோம். நம்ம நினைச்சா நிச்சயப்படியே பெருமாளுக்கு மதுரை விஷயம் பண்ணி சமர்ப்பிக்கலாம். ஒரு ஸ்வீட் பண்ணி பெருமாளை சமர்ப்பிச்சு நிச்சயப்படி நமக்கு தான் எத்தனையோ நட்சத்திரம் இருக்கு அஸ்வினி அப்படின்னாக்கா ஏதோ ஒரு ஆச்சாரிய வந்துருச்சிருக்கார். அதை நினைச்சு அதை பண்ணணும் போ பாயசம் சாப்பிட்டீங்களோ இஷ்டம் இருந்தா நம்ம இஷ்டம் இருந்தா பண்ணலாம். திருமாவளம் தான் எதிர்பார்க்கல பத்திரம் புஷ்பம் பலம் சுவயம் அப்படின்னு சொல்லிட்டார். அதனால இந்த மாதிரி சொல்லிட்டு போலாம். அது அது இஷ்டம் இருந்தா பண்ணலாம் இல்லைன்னா வேண்டியது இருந்தது. அதனால இங்க வந்து கர்மச்சாக அனுப்பாது கரணத்துவமே இல்லை. அதனால இந்த உபாசனம் இல்லாட்டா கூட உபாசனம் இல்லாட்டா கூட கர்மத்துக்கிறார யாகத்தை அதுவும் இந்த வாக்கியம் இருக்கு. ஆகவே இது கிறத்வங்கம் தான் அப்படின்னு சொல்ல முடியாது. கிறத்வம் தான் சொல்ல கிறத்வங்கம் சொல்ல முடியாது. இது புருஷார்த்தமாக புருஷார்த்தமாக தான் இருக்குது. அதனால நியமேன அங்கம்னு சொல்ல முடியாது. நியமேன அங்கம் சொல்ல முடியாது. அநியமமா கூட இருக்கலாம். அநியமம் நியமம் இல்லாம அநியமமா தான் இருக்குது. ஏன்னா இங்க வாக்கியம் அப்படி இருக்கு. இந்த பாஷிகாரே பார்க்கிறார். ஆகவே பிரம்ம வித்தியெல்லாம் இருக்கு. பிரம்ம வித்தியோ சாதாரண வித்தியோ நியமையான கர்மம் இல்லை. அதனால என்ன புருஷார்த்தம் தான் கிறத்வர்த்தம் இல்லை. கிறத்வர்த்தம் இல்லை நியமம் இது வந்து புருஷார்த்தம் தான். அதனால நியமையின அனுப்பிச்சே ஆகணும் அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்தினால நான் தைக்கிறேன். ஸ்லோகம் பாருங்கோ கிரியாங்கே பஜனமதி பவேது கர்மாங்கம் தோதோஹனியாயம் பலத்தம் கதிரோதிவாதோ நவாக்கியம் வசதி தன்மதாம் கர்மச்சாஹாஸ்தாய கல்யாண ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ.